எங்களுக்கு எல்லாம் ஒரு லவ்தான், பிரச்சனைன்னு வந்து புட்டாவு லவ்தான். மச்சி எங்களுக்கு எல்லாம் ஒரு லவ்தான், பிரச்சனைன்னு வந்து புட்டாவு லவ்தான். எங்க ஒரு லவ்தான், நீ அவ லவ்தான். எங்க ஒரு லவ்தான், இனி அவ லவ்தான். மச்சி எங்களுக்கு எல்லாம் ஒரு லவ்தான், பிரச்சனைன்னு வந்து புட்டாவு லவ்தான். மச்சி எங்களுக்கு எல்லாம் ஒரு லவ்தான், பிரச்சனைன்னு வந்து புட்டாவு லவ்தான். மச்சி எங்களுக்கு எல்லாம் ஒரு லவ்தான், பிரச்சனைன்னு வந்து புட்டாவு லவ்தான். மச்சி எங்களுக்கு எல்லாம் ஒரு லவ்தான், பிரச்சனைன்னு வந்து புட்டாவு லவ்தான். என்னடா வெள்ள பேப்பர்ல கையில் தோயிட்டு இருக்க? டேய் போடுறா, நிறைய கல்ச்சுரல் சொல்றது ஒவ்வொரு ஓடிக்கும் உங்ககிட்ட வர முடியுமா? ஏண்டா இங்கேயே 1008 நடக்குது, இதுல வெளில போய் தான் பெர்ஃபார்ம் பண்ணீங்களா? டேய் வெளி காலேஜுக்கு ஒரு தடவை வந்து பாடுறா, அப்புறம் அந்த மனுஷன் எங்கிச்சாலும் விட்டுருவேன். Is it possible? மச்சி நானே வரடா.